இங்கு செல்கின்றார். கதை பகுதியை கூறுகின்ற பாடல் பகுதி இது. நகரை விட்டு நீங்குகிறான் என்பதனால் நகர் நீங்கு படலம். அந்த நீங்கு நீங்கு படலம் என்ற சொற்றொடர் வினைத்தொகையாக இருக்கிறது. நீங்குவதை கூறுகின்ற படலம், நீங்கு படலம், அது வினைத்தொகை சொற்றொடர். வினைத்தொகை சொற்றொடரில் ஒற்று மிகாது. நீங்கு படலம் என்று ஒற்று மிகுத்து சொல்லக்கூடாது. வினைத்தொகை எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒற்று மிகாமல் எழுதுவதுதான் முறை. அது இலக்கண ரீதியாக தெளிவாக வரையறுக்கப்பட்டது. சில இடங்களில் ஒற்று இடலாமா வேண்டாமா, இடலாம் என்று ஒரு சாராரும் இட வேண்டாம் என்று இன்னொரு சாராரும் விவாதம் செய்யும் வகையில் ஐயம் தோன்றக்கூடிய இடங்கள் சில இருக்கின்றன. தமிழில் அப்படியும் உண்டு. ஆனால் இந்த வினைத்தொகையை பொறுத்தவரையும் ஒற்று வரவே கூடாது. வினைத்தொகை சொற்றொடர் வந்தது என்றால் அங்கு ஒற்று மிகாது. இது கண்ணை மூடிக்கொண்டு அங்கு ஒற்று மிகாமல் எழுதிவிடலாம். அது வினை, ஆனால் வினைத்தொகை என்று தெரிய வேண்டும். அது தெரியாதவர்கள் அங்கு ஒற்று மிகுத்து எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கு படலம் என்பது வினைத்தொகை சொற்றொடர் என்பதனால் அங்கு ஒற்று மிகாமல் நீங்கு படலம் என்று நிற்கிறது. இப்போது நாம் எந்த கதை கட்டத்தில் நிற்கிறோம் என்றால், கைகேயி ராமனுக்கு உத்தரவிட்டு விடுகிறாள். மன்னவன் பணி இது என்று சொல்லி ராமன் காடு செல்ல வேண்டும் என்ற அந்த செய்தியை தெரிவித்து விடுகிறாள். ராமன் அக்கணமே அதை ஏற்றுக்கொள்கிறான். மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன் என்று சொல்கிறான். அந்த இன்று என்பதற்கு இன்றைய தினம் என்று பொருள் கொள்ளக்கூடாது, இப்பொழுது என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னோம். இன்று என்பதற்கு இப்பொழுது என்று ஒரு பொருள் உண்டு, இன்றைய தினம் என்ற ஒரு பொருள் உண்டு. இன்றைய நாட்களில் நாம் அதை இன்றைய தினம் என்ற பொருளில்தான் பயன்படுத்துகிறோம். இப்பொழுது என்ற பொருளில் நாம் அதை பயன்படுத்தவில்லை. ஆனால் இலக்கியங்களில் இன்று என்பது இப்பொழுது என்ற பொருளும் தரக்கூடியதாக வந்திருப்பதை பார்க்கிறோம். ராமன் நான் இப்பொழுதே போகிறேன், இப்பொழுதே நான் காட்டுக்கு கிளம்பிவிட்டேன், விடை தாருங்கள் என்று கைகேயியிடம் சொல்லிவிட்டு புறப்பட தொடங்கி விடுகிறான். போகும் முன்பு தன் தாயிடம் சென்று தந்தையின் கட்டளையை தெரிவித்து விட்டு விடைபெற்று செல்ல வேண்டும் என்று கோசலையினுடைய மாளிகைக்கு செல்கிறான். அங்கு கோசலை எப்படி இருக்கிறாள் என்றால், தன் மகன் முடிசூடப் போகிறான், அரச பீடத்தில் அமரப்போகிறான் என்ற ஆனந்தத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் முன்பு ராமன் செல்கிறான். கோசலை முன்பு ராமன் செல்லக்கூடிய அந்த காட்சியை படம் பிடித்து காட்டக்கூடிய பாடல்தான் இது. குழைக்கின்ற கவரி இன்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக மலைக்குன்றம் அணையான் மௌளி கவித்தனன் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ள தன்னாள் முன் ஒரு தமியன் சென்றான். அன்னாள் முன் ஒரு தமியன் சென்றான். இதுதான் அந்த இந்த பாடல் சொல்லக்கூடிய கதை நிகழ்வு. கோசலை முன்பு ராமன் செல்லுகிறான், சென்றான் என்று சொல்வதுதான் கதை நிகழ்வு. அதற்கு முன்பு வரக்கூடியவை எல்லாம் அவன் எப்படி சென்றான், அவள் அங்கு எப்படி இருந்தாள் என்பதை விளக்கக்கூடியவை. கோசலை முன்பு ராமன் செல்லுகிறான், ராமன் எப்படி சென்றான், அங்கு கோசலை எப்படி இருந்தாள் என்பதை கம்பர் அப்படியே உள்ளது உள்ளபடி காட்டுகிறார். அன்னாள் முன் ஒரு தமியன் சென்றான். அன்னாள் என்பது இங்கு கோசலையை குறிக்கிறது. அன்னாள் என்றால் அப்படிப்பட்டவள், அவள் என்று பொருள். ஏற்கனவே இதற்கு முந்திய பாடலில் கோசலை என்ற சொல் வந்துவிட்டது. எனவே இந்த பாடலில் கோசலை என்று அவள் பெயரை சொல்லாமல் அன்னாள் என்று சுட்டி சொல்லால் கம்பர் சொல்லியிருக்கிறார். இதற்கு முந்தைய பாடலில் கோசலை என்று அவளுடைய பெயர் வந்துவிட்டதனால் இங்கு அன்னாள் என்ற சுட்டு சொல்லாலேயே சொல்லுகிறார். அன்னாள் என்றால் அப்படிப்பட்டவள் அல்லது அவள் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவள் அப்படிப்பட்ட அந்த கோசலை முன் அவளுக்கு முன்பாக ஒரு தமியன் சென்றான், தனி ஒருவனாக ராமன் சென்றான் என்று கம்பர் சொல்லுகிறார். இந்த தமியன் என்றால் தனி தனியாக இருப்பவன் என்று அர்த்தம், தனி ஒருவன் என்று அர்த்தம், வேறு துணை யாரும் இல்லை என்று அர்த்தம். இதே வார்த்தையை நாம் ஒரு இரண்டு மூன்று பாடல்களுக்கு முன்பு பார்த்தோம். கைகேயி தமிழ் வந்தாள் என்று வந்திருக்கும் 140வது பாடலில், தாயென நினைவான் முன்னே கூற்றென தமிழ் வந்தாள், கையை தனித்து வந்ததை சொல்லுவதற்காக தமிழ் வந்தாள் என்று கம்பர் சொல்லியிருந்தார். இங்கு தமியன் சென்றான் என்று ராமனை சொல்லுகிறார். தமியன் என்றால் தனி ஒருவன், ஒரு தமியன் என்று கூடுதலாகவும் சொல்லுகிறார். அது இன்னும் வலியுறுத்துவதற்காக, தமியன் என்று சொல்லுவதே ஒருவனைத்தான் குறிக்கிறது, ஒருவனாக இருப்பதைத்தான் குறிக்கிறது. கூடுதலாக ஒரு தமியன் என்று சொல்லும் போது அதை வலியுறுத்தி சொல்வது போல, தன்னந்தனியாக நாம் இப்போது சேர்த்து சொல்கிறோம் அல்லவா, தன்னந்தனி, வேறு துணை எதுவுமே இல்லை, ஒற்றை ஆள் என்பதை வலியுறுத்துவதற்காக தன்னந்தனி என்று சொல்வதைப் போல இங்கு தமியன் என்பதோடு ஒரு என்பதையும் சேர்த்து ஒரு தமியன் சென்றான் என்று சொல்லுகிறார் கம்பர். தனி ஆளாக செல்லுகிறான் என்று சொல்லுவதன் மூலமே ராமன் அங்கு காடு செல்வதற்கு ஆயத்தமாகிவிட்டான், தன்னுடைய அரச பரிவாரங்களை எல்லாம் தன்னிடம் இருந்து நீக்கிவிட்டான். அரசு பரதனுக்குரியதாகிவிட்டது, கையகி பெற்ற வரத்தால் அரசு பரதனுக்குரியதாகிவிட்டது. இவன் பராரியாக நாடு செல்ல வேண்டும். எனவே அப்படிப்பட்ட தந்தை கட்டளைக்கு உள்ளானவன், அதை ஏற்றுக்கொண்டவன் அந்த கணமே தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் தன்னிடம் இருந்து நீக்கிவிடுகிறான். அரச குடும்பத்தை சார்ந்த யார் எங்கு சென்றாலும் அரச பரிவாரங்கள் அந்த அடையாளங்கள் உடன் வந்து கொண்டே இருக்கும். இவன் என்ன அரசனாகவில்லை, ஆனால் இளவரசனாக இருக்கிறான் அல்லவா. இதற்கு முன்பெல்லாம் இளவரசனாக இருக்கக்கூடிய இவன் எங்கு சென்றாலும் கூடவே அந்த அரச பரிவாரத்தினர் வருவார்கள். அந்த அரசு சின்னங்கள் எல்லாம் வரும், அந்த கவரி, முரசு, வாழ்த்து கூறுபவர்கள், இவர்கள் எல்லோரும் உடன் வருவார்கள், பாதுகாப்பு வீரர்கள் வருவார்கள். இப்படியான ஒரு பரிவாரத்துடன் தான் அரச குடும்பத்தினர்கள் செல்லுவார்கள். இப்போது தந்தையின் கட்டளையை ஏற்று தவக்கோலத்துடன் காடு செல்ல வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வந்த ராமன் அந்த கணமே தன் அரச பரிவாரங்களை எல்லாம் நீக்கிவிட்டான், அரச அடையாளங்களை எல்லாம் துறந்து விட்டான் என்பதை கம்பர் சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். ஒற்றை சொல்லால் தமியன், ஒரு தமியன் என்று அந்த சொற்றொடரில் சொல்லி முடித்து விடுகிறார். அவன் அந்த அரச பரிவாரங்களை எல்லாம் நீக்கிவிட்டான், செல்லுங்கள் என்று சொன்னான் என்றெல்லாம் சொல்லவில்லை, அதை நமக்கு உணர்த்தி விடுகிறார். ஒரு தமியன் சென்றான் என்று நமக்கு அந்த சொற்றொடரிலேயே கம்பர் தெரிவித்து விடுகிறார். அன்னாள் முன் ஒரு தமியன் சென்றான். அன்னாள், அன்னாள் அவள் அந்த கோசலை எப்படிப்பட்டவளாக அங்கு இருந்தாள் என்றால், மழைக்குன்றம் அணையான் மௌலி கவித்தனன் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ளத்து அன்னாள். ராமன் மகுடம் சூடியவனாக வருவான், தன்னிடம் ஆசி பெறுவதற்காக வருவான், மகுடம் சூடிவிட்டு அரச பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த கோலத்துடன் தன்னை வந்து பார்ப்பான் என்று இருந்து கொண்டிருக்கிறாளாம் கோசலை. மழைக்குன்றம் அணையான் என்பது ராமனை குறிக்கக்கூடிய சொற்றொடர். ராமனை மழைக்குன்றம் என்று கம்பர் குறிக்கிறார். குன்றம் என்றால் மலை. அவனுடைய அந்த கம்பீரமான தோற்றம், அந்த ஆஜானுபாகுவான அந்த வடிவு, அதை குறிப்பதற்காக குன்றத்தை உவமையாக்குகிறார் கம்பர். குன்றம் அணையான். அந்த குன்றம் என்ன குன்றம் என்றால் மழை குன்றம். மழை என்றால் மேகத்தை குறிக்கும். மழை என்பது இப்போது மேகம் தருகின்ற அந்த நீரை குறிப்பதாக நாம் அனைவரும் அந்த சொல்லை கையாளுகிறோம். மழை என்பதற்கு மேகம் என்ற ஒரு பொருளும் உண்டு. மேகத்தால் மூடப்பட்ட மலை போன்று இருப்பவன் ராமன். மேகம் கருநிறம் வாய்ந்தது, ராமனும் கருநிறம் வாய்ந்தவன். எனவே மேகத்தால் மூடப்பட்ட மழை போன்ற ஒரு தோற்றம் ராமனுடைய தோற்றம் என்பதனால் மழை குன்றம் என்று ராமனுக்கு உவமை சொல்லுகிறார் கம்பர். மழை குன்றம் அணையான் மௌலி கவித்தனன் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ளத்து அன்னால். தழைக்கின்ற உள்ளம், தழைத்தல் என்றால் ஒன்று மிகுதியாதல், இங்கு பூரித்தல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பூரித்தல், பூரிக்கின்ற உள்ளத்தோடு. மகிழ்ச்சி பூரிக்குது அவள் உள்ளத்தில் இருந்து, ஆனந்தம் கொப்பளிக்கிறது. தன் மகன், 10 மாதம் தன் வயிறிருந்து வெளிப்பட்ட மகன் முடிசூட போகிறான். அந்த மகிழ்ச்சி அவளுக்கு உள்ளத்திற்குள் பூரித்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு மகிழ்ச்சி உணர்வு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அது மிகவும் வெளிப்பட்டு தோன்றும். அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற அந்த வைபவத்தில் அந்த மகிழ்ச்சி மிகவும் வெளிப்பட்டு பூரித்து அதிகமாகும். அந்த பிள்ளைகள் ஏதாவது சாதனை செய்து உலகம் அதை கொண்டாடும் போது மனத்துக்குள் பெரும் பூரிப்பு வரும். அதனால்தான் சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். மகனை குறித்த மகிழ்ச்சி எப்போதும் தாய்க்கு இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் அது மிகுதியாகும். இப்போது ராமன் முடிசூட்டி வருவான் என்ற மகிழ்ச்சி கோசலைக்கு உள்ளத்திற்குள் பூரித்து கொண்டே இருக்கிறது. எனவே கோசலையை சொல்லும்போது அவளுடைய மனநிலையை சேர்த்து சொல்லுகிறார். தழைக்கின்ற உள்ளத்து அன்னாள், பூரிக்கின்ற உள்ளத்தை உடைய அந்த கோசலையை முன்பு தனி ஒருவனாக ராமன் சென்றான். அவள் என்ன எண்ணி பூரிக்கின்றாள் என்றால், மழைக்குன்றம் அணையான் மௌலி கவித்தனன் வரும், மேகக்குன்றம் போன்ற ராமன் மகுடம் சூடிக்கொண்டவனாக வருவான் என்று என்று அதை அடுக்கு தொடராக சொல்கிறார் என்று மனதிற்குள் இடைவிடாமல் அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். அந்த எண்ணம் இடைவிடாமல் அவள் நெஞ்சிலிருந்து கிளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணம் தான் அவள் மனம் முழுக்க இருக்கிறது என்பதை சொல்வதற்காக என்றென்று என்ற அடுக்கை பயன்படுத்துகிறார். என்று என்று தழைக்கின்ற உள்ளம், மகன் மகுடம் சூடி வருவான் என்ற நினைப்பால் பூரிக்கின்ற உள்ளத்தை உடையவளாக கோசலை இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் முன்பாக ஒற்றை மனிதனாக ராமன் செல்கிறான். மௌலி கவித்தனன் வரும். மௌலி என்றால் மகுடம் என்று பொருள். அது அரிய சொல் என்று தோன்றும். ஆனால் நடைமுறையில் பலரும் அந்த மௌலி என்பதை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சந்திர மௌலி என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்கள் அல்லவா. சந்திர மௌலி, சிவபெருமானை சந்திர மௌலீஸ்வரர் என்று சொல்லுவார்கள். மௌலி என்றால் மகுடம், கிரீடம். சந்திரனையே கிரீடமாக சூடியிருக்கிறார் சிவபெருமான். அதனால் சிவபெருமானுக்கு சந்திர மௌலீஸ்வரர் என்ற ஒரு பெயர் உண்டு. அந்த சிவபெருமானுடைய பெயரையே பலரும் சூட்டியிருக்கிறார்கள். சந்திரமௌலி என்ற பெயர் உடையவர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். சந்திரமௌலி என்றால் சந்திரனையே மௌலியாக சூடியிருப்பவன் என்று பொருள். மௌலி என்றால் மகுடம். மௌலி கவித்தனன் வரும். கவித்தல் என்ற வார்த்தை இங்கு சூடுதல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. பொதுவாக கவிதல் என்றால் மூடுதல் என்ற பொருளில் வரும். இருள் கவிந்து கொண்டது என்றெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மக்கள் கிராமப்புறங்களில் பேசுவார்கள், இருள் கவிந்து விட்டது, பனி கவிந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். கவிதல் என்றால் அப்படியே வளைந்து மூடிக்கொள்ளுதல். அந்த பொருளில் அதிகமாக நடைமுறையில் நாம் அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். இங்கு கவித்தல் என்பது சூடிக்கொள்ளுதல் என்ற பொருளில் வருகிறது. இதுவும் மகுடமும் ஒரு விதத்தில் தலையை அப்படியே வந்து கவிந்து கொள்வதனால், அப்படியே மூடிக்கொள்வதனால் சூடுதல் என்பதற்கும் இது வந்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மௌலி கவித்தனன் வரும். மகுடத்தை சூடிக்கொண்டவனாக வரும், வருவான். வரும் என்ற வார்த்தை வருவான் என்ற பொருளில் வருகிறது. அது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினை முற்று. அது ஆண் பாலுக்கும் வரும். வரும் என்பது வருவான் என்ற பொருளில் வருகிறது. இப்போது அது அகரிணைக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். ஆடு வரும், மாடு வரும் என்று சொல்லுவோமே தவிர அவன் வரும் என்று நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் அவன் வரும் என்று சொல்லுவதும் இலக்கண ரீதியாக சரியான சொற்றொடர் தான். ஆனால் இப்போது இன்றைக்கு நாம் அதை சொன்னால் அது ஏதோ தவறுதலாக இலக்கணம் இல்லாமல் பேசுவது போல தோன்றும். ஆனால் அது இலக்கண ரீதியான பொருத்தமுடைய ஒரு சொற்றொடர் தான். ராமன் வரும் என்றால் ராமன் வருவான் என்று பொருள் அதற்குள் இருக்கிறது. எனவே கவித்தனன் வரும் என்றால் கவித்தவன் மௌலியை சூடிக்கொண்டவனாக அவன் வருவான் என்று தழைக்கின்ற உள்ளத்தன்னால் பூரிக்கின்ற உள்ளத்துடைய உடல உள்ளத்தை உடையவளாகிய அந்த கோசலையின் முன்பாக ஒரு தமியன் சென்றான், ஒற்றை மனிதனாக ராமன் போனான். இப்படி ராமன் போனான் என்று சொன்னவர் ராமன் எப்படி போனான் என்பதை முன் இரண்டு அடிகளில் சொல்லுகிறார். குழைக்கின்ற கவரியின்றி. கவரி என்றால் சாமரம் என்று பொருள். அந்த அரசர்கள் போகும்போது பக்கத்தில் சேவகர்கள் அல்லது பணிப்பெண்கள் சாமரம் வீசுவது ஒரு மரபு. அது அரச போகங்களில் ஒன்று. அரசர்கள் எப்போதும் காற்றோட்டமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உடல் வியர்த்து விடக்கூடாது என்பதற்காக கவரி வீசுவது நடைமுறையில் அன்றைக்கு இருந்த ஒன்று. எனவே ராமன் இளவரசனாக இருந்ததனால் ராமனுக்கும் அந்த கவரி வீசுதல் என்ற நடைமுறை இருந்திருக்கும். ஆனால் இப்போது அதை அவன் நீக்கிவிட்டான் என்பதை சொல்வதற்காக குழைக்கின்ற கவரியின்றி என்று சொல்லுகிறார். குழைக்கின்ற கவரியின்றி, கொற்ற வெண்கொடையும் இன்றி, வெண்கொற்ற கொடையும் இல்லாமல். சாமரம் இல்லை, வெண்கொற்ற கொடை இல்லை. அரசர்கள் வரும்போது சாமரம் வீசப்படும், அரச அடையாளமாக வெண்கொற்ற கொடை உயர்த்தி பிடிக்கப்படும். இவையெல்லாம் இல்லாமல் அவன் வருகிறான். எனவே கவரியின்றி குடையும் இன்றி என்று சொல்லுகிறார். கவரியை சொல்லும்போது குழைக்கின்ற கவரி என்று சொல்கிறார். குழைத்தல் என்றால் இங்கு வீசுதல் என்ற பொருளில் வருகிறது. அசைத்தல், அப்படியே கவரியை அசைப்பார்கள் அல்லவா, வீசுவார்கள் அல்லவா, அதை சொல்லுகிறார். குழைத்தல் என்றால் இங்கு வீசுதல் என்ற பொருளில் இடம்பெற்றிருக்கிறது அந்த சொல். ஆனால் பொதுவாக இப்போது குழைத்தல் என்பது வேறு பொருளில் வருகிறது. கடின பதத்தில் இருக்கின்ற ஒன்று நெகிழ்ந்து விட்டால் அது குழைந்து விட்டது என்று நாம் சொல்கிறோம். உள்ளம் குழைந்து விட்டது. அந்த காட்சியை பார்த்து, திரைப்படத்தில் அந்த காட்சியை பார்த்து உள்ளம் குழைந்து விட்டது. அதாவது சின்னமாக இருக்கின்ற மனம் அப்படியே இழகி விட்டது என்பதை குறிப்பதற்காக குழைதல் என்ற வார்த்தையை நாம் இப்போது பயன்படுத்துகிறோம். சோறு குழைந்து விட்டது என்று சொல்லுவார்கள் கிராமத்தில். அது இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது. சோறு குழைந்து போய்விட்டது. அது ஒரு குறிப்பிட்ட பதத்தில் இறக்கிவிட வேண்டும். இன்னும் கூடுதலாக வெந்து விட்டால் அது குழைந்து போய்விடும். அதனுடைய பதம் மிகவும் பசை போன்று ஆகிவிடும். அதனுடைய கடினத்தன்மை இல்லாமல் போய்விடும். அதை குழைதல் என்று சொல்லுவார்கள். அதே போல நாய் வாலை ஆட்டுவதை நாய் வாலை குழைக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது. வாலை குழைக்கிறது, நன்றாக குழைக்கிறது நாய். நாய் குறைத்தலை குலைத்தல் என்று சொல்லுவார்கள். அதற்கு வரக்கூடிய லை வந்து ஒற்றல் லகரம். அது நாய் குலைக்கிறது, குறைத்தலை குலைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. வாலை ஆட்டுவதை குழைத்தல் என்று சொல்லுதல், சிறப்பு லகரம் இட்டு குழைத்தல், வாளை குழைக்கிறது நாய் என்று சொல்லுவார்கள். பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிகு நல்லதடி பாப்பா, வாளை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா என்று பாரதி பாடுகிறார். நாய் வாளை ஆட்டுவதை வாளை குழைத்து வரும் நாய் என்று பாரதி சொல்லுகிறார். அப்படி ஒன்று கடினமாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படியே நெகிழ்ந்தது என்றால் அதை குழைதல் என்று சொல்லக்கூடிய மரபு இருக்கிறது. இங்கு கவரி வீசுவதை குழைத்தல் என்று கம்பர் குறிக்கிறார். கவரியும் கூட அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கற்றைகள், அது நீண்டிருக்க கற்றைகள் அப்படியே குழையும் விதமாக, அப்படியே நெகிழ்ந்து அசையும் விதமாக செய்வதனால் அப்படி கவரி வீசுவதை குழைத்தல் என்று கம்பர் குறித்திருக்கிறார். குழைக்கின்ற கவரியின்றி, வீசுகின்ற கவரி இல்லாமல், கொற்றவெண் குடையும் இன்றி, அரச அடையாளமாகிய வெண்கொற்ற குடையும் இன்றி. கொற்றம் என்றால் வெற்றி என்ற ஒரு பொருள், அது பெரும்பாலும் நடைமுறையில் இருப்பது. அரசை குறிப்பதற்காகவும் வரும். கொற்றம் என்றால் அரசாட்சி என்ற பொருளிலும் வரும். திருக்குறளில் கொற்றம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அது வெற்றி என்ற பொருளில் வந்திருக்கிறது. ஒற்றினால் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொளக்கிடந்தது இல். ஒற்றர்கள் மூலம் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை மறைமுகமாக அறிந்து கொள்ளாத வேந்தன் வெற்றி பெற மாட்டான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அங்கு அந்த வெற்றி என்ற வார்த்தையை குறிப்பதற்கு கொற்றம் என்ற சொல்லை கையாளுகிறார் வள்ளுவர். கொற்றம் என்ற பொருளில் திருக்குறளில், வெற்றி என்ற பொருளில் திருக்குறளில் கொற்றம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இங்கும் இந்த கொற்றம் என்ற வார்த்தை வெற்றி என்ற பொருளில் வந்ததாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அரசாட்சியை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அரசாட்சியை குறிப்பதற்காக அந்த குடை பிடிக்கப்படும். அரசர்கள் மட்டுமே பிடிக்கக்கூடிய குடை அது. மற்ற சாதாரண மனிதர்கள் பிடிக்கக்கூடிய குடை அல்ல. இந்த குடை தனி சிறப்புடையதாக, தனி அலங்காரம் உடையதாக இருக்கும் என்பதனால் இது கொற்ற வெண்குடையாயிற்று. அதற்கான தனித்துவம் சொல்வதற்காக கொற்ற வெண்குடை என்று சொல்லுவார்கள். அது வெற்றியின் அடையாளமாக பிடிக்கப்படுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கொற்றம் என்பதற்கு வெற்றி என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் அரசாட்சியின் அடையாளமாக பிடிக்கப்படுவது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் கொற்றம் என்பதற்கு அரசாட்சி என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொற்ற வெண்குடையும் இன்றி, அதுவும் இல்லாமல், இழைக்கின்ற விதி முன் செல்ல, தர்மம் பின் இறங்கி ஏக. விதி அவனுக்கு முன்பாக செல்லுகிறதா? எல்லாவற்றையும் விதிதான் நடத்து வைக்கிறது. விதிதான் மனிதர்களை ஆங்காங்கே இழுத்து கொண்டு அந்தந்த இடத்தில் நிறுத்துகிறது. அந்தந்த செயலை செய்யும்படி விதிதான் நிர்ணயிக்கிறது, விதிதான் இயக்குகிறது. அது ராமனையும் விடவில்லை, ராமனையும் விதி முன்னால் இருந்து இழுத்து செல்கிறது. இப்போது காட்டுக்கு அவனை இழுத்து செல்கிறது என்பதை சொல்லுவதற்காக இழைக்கின்ற விதி முன் செல்ல என்று சொல்லுகிறார். இழைத்தல் என்றால் செய்தல் என்று பொருள். தீங்கு இழைத்தான் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் அல்லவா, தீங்கு இழைத்தான், நன்மை இழைத்தான் என்றெல்லாம் பேசுகிறோம் அல்லவா. அங்கு இழைத்தல் என்பதை செய்தல் என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். அதே போல விதிதான் எல்லாவற்றையும் செய்விக்கிறது, செய்கிறது. எனவே விதியை பற்றி சொல்லும் போது இழைக்கின்ற விதி என்று சொல்லுகிறார். செய்கின்ற விதி எல்லாவற்றையும் செய்கின்ற விதி என்று பொருள். இழைக்கின்ற விதி என்றால் எல்லாவற்றையும் செய்கின்ற விதி. அந்த விதி முன் செல்ல ராமனை இழுத்து கொண்டு முன்னால் செல்ல, தருமம் பின் இறங்கி ஏக, தருமமோ வருத்தப்பட்டு ராமனுக்கு பின்னாடி செல்ல. அந்த காட்சியை நாம் மனக்கண்பு முன்பு பார்க்க வேண்டும். இது கண்ணால் பார்க்கப்படக்கூடிய காட்சி அல்ல, இது யூகத்தின் அடிப்படையில் தான் நாம் மனத்தில் பார்க்க வேண்டிய காட்சி. இதை காட்சிப்படுத்த முடியாது. விதி முன்னால் சென்றது, தர்மம் பின்னால் சென்றது என்பதை திரைப்படத்தில் எல்லாம் காட்சிப்படுத்தி விட முடியாது. ஏனென்றால் விதி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று, தர்மம் என்பதும் கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இதை நாம் காட்சி ஊடகத்தில் காட்சிப்படுத்தி விட முடியாது. கவிஞன் மட்டுமே கவிதையில் இதை குறித்து காட்ட முடியும். அதை கம்பர் இங்கு காட்டியிருக்கிறார், நமக்கு மனக்கண் முன்பு அந்த சித்திரத்தை வரைந்து காட்டியிருக்கிறார். விதி முன்பு செல்லுகிறது, தர்மம் பின்னால் வருத்தப்பட்டு செல்லுகிறது. ஏகுதல் என்றாலும் செல்லுதல் என்றாலும் ஒரே பொருள்தான். அங்கு செல்ல என்று பயன்படுத்தியிருக்கிறார், அடுத்து ஏக என்று பயன்படுத்துகிறார். ஒரு பொருள் பன்மொழி என்று அந்த இரண்டு சொற்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இழைக்கின்ற விதி முன் செல்ல, தருமம் பின் இறங்கி ஏக. இங்கு ஒரு கேள்வி வரலாம், ராமனை விதி இயக்கியதா என்ற ஒரு கேள்வி. இதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்றால், கடவுளாகிய ராமனுக்கு விதி இருக்குமா? கடவுள் அவதாரம் அல்லவா, அவதார புருஷனை விதி இயக்குமா? அவன் தானே எல்லாவற்றையும் இயக்குபவன், அவனையே விதி இயக்குமா என்ற கேள்விக்கு நாம் இங்கு பதில் தெரிந்தாக வேண்டும். அதற்கு பதிலை நம் முன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இரண்டு விதமான பதில்கள் இதற்கு சொல்லுகிறார்கள். கடவுளாக இருந்தாலும் அவன் மண்ணில் வந்து பிறந்து விட்டால் அந்த விதி கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த தேகத்தை, அந்த அவதாரமாக வந்த அந்த தேகத்தை விதிதான் இயக்கும். அந்த வாழ்க்கை முழுக்க விதியின் இயக்கத்திற்கு உட்பட்டு தான் இருக்கும். அதில் இருந்து கடவுளே கூட தப்ப முடியாது. அதுதான் விதி, அதுதான் நியமனம், நியமித்திருக்கக்கூடிய நியமனம். அதிலிருந்து கடவுளே மீற முடியாது என்பது ஒரு பதில். இன்னொரு பதில் என்னவென்றால், இழைக்கின்ற விதி, இந்த விதியையே ஏற்படுத்தியிருப்பவன் அந்த ராமன், அந்த அந்த திருமால் தான், அந்த திருமாலின் அவதாரம் தான் ராமன். எனவே இந்த விதியை செய்தவனே அவன்தான். எனவே அவன் செய்த விதிக்கு அவனை கட்டுப்பட்டு அந்த விதிக்கு பின்னால் செல்லுகிறான் என்று இன்னொரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இரண்டு விதமான சமாதானங்கள், இரண்டு விதமான விளக்கங்கள் இதில் சொல்லப்படுகின்றன. கடவுளின் அவதாரத்திற்கு விதி உண்டா, கடவுளின் அவதாரத்தையும் விதி இயக்குமா என்பதற்கு இந்த இரண்டு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. எது வேண்டுமென்றாலும் நாம் பொருத்தி இந்த இடத்தில் பார்த்து கொள்ளலாம். அப்படி விதி முன்னே செல்ல, தர்மம் வருத்தப்பட்டு பின்னால் செல்ல. தர்மம் என்பதை தர்ம தேவதை என்று உருவகமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தர்ம தேவதையே ஒரு உருவகமாக எடுத்துக்கொண்டு தர்ம தேவதை வருத்தப்பட்டு பின்னால் செல்லுகிறதாம். ஏன் அது வருத்தப்பட்டு பின்னால் செல்லுகிறது என்றால், ஒரு அநியாயம் நடந்துவிட்டதே, இவன் தரும் இவன் அறத்தின் வடிவமானவன் அல்லவா இந்த ராமன். அறத்தை பூமியில் நிலைநாட்டுவதற்காகவே வந்து பிறந்தவன் அல்லவா இவன். இவனுக்கே இப்படி ஒரு அநியாயம் நடந்து விட்டதே என்று அந்த ராமனுக்கு பின்னால் தர்ம தேவதை மன வருத்தப்பட்டு போகிறாள் என்பதாக கம்பர் கூறுகிறார். இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக அந்நாள் முன் ஒரு தமியன் சென்றான். மகன் மகுடம் சூடி வருவான் என்று இருக்கக்கூடிய அந்த கோசலையின் முன்பாக ஒற்றை மனிதனாக ராமன் போனான் என்று சொல்லுகிறார் கம்பர். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கும் இந்த கொற்றைக்கும் ஆமாம், அது இந்த கொற்றை என்பதில் இருந்து வந்தது தான். கொற்றவை என்றால் வெற்றி வாகை சூடுபவள் என்று அர்த்தம். அவள் போர் தெய்வம் தானே கொற்றவை என்பவள். ஆ பாலைவனத்து சரி. தெய்வமாக சொல்லுவார்கள். போரிடக்கூடிய கடவுளாக குறித்து காட்டுவார்கள். எனவே அவளோடு அந்த வெற்றி பெயர் இணைந்திருக்கிறது, கொற்றவை என்று. தெரியல. அதே போல கொற்றவன் நீங்கள் அரசனையே கொற்றவன் என்று சொல்லுவார்கள். கொற்றவன், கொற்றவன் கொற்றவன் வெற்றியை உடையவன் என்பதனால் கொற்றவன் என்று சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். குற்றம் என்பதற்கு அரசாட்சி என்ற ஒரு பொருள் உண்டு என்பதனால் அரசாட்சியை உடையவன் கொற்றவன் என்று எடுத்துக்கொள்வது சால பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் வெற்றி இல்லாத வேந்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதனால் சரிங்க. கொற்றவன் என்பது அது பொதுவாக அரசர்களை எல்லா அரசர்களையும் குறிக்கிறது என்றால் குற்றம் என்பதற்கு அரசாட்சி என்று மட்டுமே பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல நீங்கள் இந்த மழை குன்றம் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு ஆமாம். சொல்லும் பொழுது ஒரு ஒரு கருத்து தோன்றியது. அதாவது மலை என்பது தலை போன்ற, ஐ மீன் ஒரு உருவத்திலையும் சொல்லலாம். அதே போல மேகமானது மலை மேல் சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. அது போல இந்த கிரீடமானது ராமர் தலையின் மேல் நிரந்தரமாக இருக்காது அது, அப்படின்னு ஒரு ஓமானம் போல தோன்றியது. அதாவது மேகமானது மலை மேல் இருக்கும், சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. அது போல இது நீங்க இந்த ரொம்பவும் ரொம்ப உள்ளுக்குள்ள நுணுக்கமாக கவனிக்கிறீங்க. அப்படி கூட எடுக்கலாம், அந்த மறைமுகமா அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். ஆனால் அந்த அளவிற்கு போக மாட்டார்கள் உரையாசிரியர்கள் எல்லாம். ஆனால் சொல்லலாம், அது கொஞ்சம் சுற்றி வளைத்து சொல்வது தான். இயல்பான பொருள் என்னன்னா மழை குன்றம், அவ்வளவுதான். அது அது அதுக்கு அப்படி சுற்றி வளைத்து சொல்கிறீர்கள். ஆனால் இப்படி ஒரு பார்க்கிறது ஒரு நல்ல முறை தான். இதுதான் ஆழ்ந்து ஒன்றை நோக்குவது. அதுக்கு ஒரு பார்க்கிறீர்கள். இந்த இடத்துல அந்த மாதிரி மேகம் வரும் கலையும், மலையின் உச்சியில் நிரந்தரமாக தங்கி இருப்பதில்லை. அதை போல ராமனுக்கு மகுடம் அவன் தலையில் நிரந்தரமாக இல்லை என்பதை மறைமுகமாக சுட்டுவதற்காக அவ்வாறு சொன்னார் என்று எடுக்கலாம். சரிதான், நீங்கள் உன்னிப்பாக அதை உற்று பார்க்கிறீர்கள். நன்றி ஐயா. நீங்க அந்த இன்றே அப்படின்றது இப்பவே அப்படின்ற எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் ஆமாம் சொன்னீங்க. ஆமாம் ஒரு சொற்றொடர் ஞாபகம் வருது, சொற்றொடர் வந்து ஞாபகத்துக்கு வருது ஐயா. நன்றே செய்க, இன்றே செய்க அப்படின்னு ஒன்று வரும். ஆமாம். அதுவுமே அதில் அங்கே வந்து நன்றே செய்க இன்றைய செய்க அதுங்கிறது, அது இன்றைய தினம். அதன் பிறகு வரும் இன்றைய செய்க, அதுவும் இன்னே செய்கனி வரும் அடுத்தது. அங்கே அந்த இன்னேங்கிறது தான் இப்பொழுது என்பது அடுத்து வருகிறது. அப்படி வருது. நன்றி ஐயா. அதுக்கப்புறம் வந்து கொன்றை வேண்டனா கொற்றை வேண்டனா ஏதோ ஒரு ஒரு அப்படி ஒரு செய்யுள் படிச்சா மாதிரி ஞாபகம் எனக்கு, ரொம்ப சின்ன வயசுல. அந்த மாதிரி ஏதோ புத்தகம் இருக்கா ஐயா, கொற்றை வேண்டன் அப்படின்னு? கொன்றை வேந்தன், அது நாங்கள் படித்து முடித்து விட்டோமே. நீங்கள் அப்போது ஓகே. இல்லை. அது ஔவையினுடைய பாடல். அது கொன்றை வேந்தனுக்கும் கொற்றம் என்பதற்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் அந்த சம்பந்தத்தை கொண்டு இல்லை, வருகிறீர்களா? ரைட். அது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கொன்றை என்பது ஒரு பூவை குறி பூ கொன்றை என்பது ஒரு பூ. அதை சிவபெருமான் சூடியிருப்பார். தன் தலையில் கொன்றை பூவை சூடியிருக்கக்கூடியவர் சிவன். அந்த கொன்றை வேந்தன் என்பது சிவனை குறிக்கிறது. அங்கு அந்த அந்த நூலினுடைய ஆரம்ப பாடல் கடவுள் வாழ்த்து பாடலில் சிவனை போற்றிவிட்டு நூலை தொடங்குவார் ஔவையார். அங்கு சிவனை கொன்றை வேந்தன் என்ற சொற்றொடரால் ஔவையார் குறிப்பார். எனவே அந்த நூலுக்கே பெயர் கொன்றை வேந்தன் என்று வந்துவிட்டது. அதே போல ஆத்தி சூடி, அதுவும் சிவனுடைய பெயர் தான். ஆத்தி ஆத்தி ஆத்தி மலரை அல்லது ஆத்தி ஆத்தி மலர் மாலையை சிவன் சூடியிருப்பான் என்பதனால் சிவனுக்கு ஆத்தி சூடி என்ற ஒரு பெயர். ஆக ஆத்தி சூடி, கொன்றைவேந்தன் இரண்டுமே சிவபெருமானை குறிக்கக்கூடிய பெயர். அந்த சொற்றொடர்கள் அந்த நூலின் ஆரம்பத்தில் இடம்பெற்றிருப்பதனால் அந்த நூல்களுக்கு அந்த பெயர் வந்துவிட்டன. அதுதான் காரணம். இந்த சந்திரமௌலி என்பது வந்து பிறை சூடி அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு ஆமா, பிறை சூடி சந்திர சந்திரமௌலி என்பது வட சொற்றொடர். அது வடமொழி வார்த்தைகள் இரண்டின் சேர்க்கை. சந்திரன் என்பதும் வடசொல், மௌலி என்பதும் வடசொல். அதனுடைய தூய தமிழாக்கம் பிறைசூடி என்பது. அது தூய தமிழ் சொற்றொடர் அது, பிறைசூடி என்பது. நன்றி. பிறைசூடி, பிறைசூடன் என்றெல்லாம் சொல்லலாம். அடுத்த பண்ணி போகணும். அடுத்த பாடல். இங்கு கோசலை முன்பு ராமன் வருகிறான். ராமன் வருகின்ற கோலத்தை பார்த்து கோசலைக்கு ஐயம் பிறந்து விட்டது. அவனை அவள் எதிர்பார்த்திருந்த கோலம் வேறு, ஆனால் அவன் வந்து நிற்கக்கூடிய கோலம் வேறு. எனவே முடிசூட்டு விழாவிற்கு ஏதோ இடையூறு நேர்ந்து விட்டது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். எனவே தன் மகனை நோக்கி அவள் வினவுகிறாள், பட்டாபிஷேக வைபவத்திற்கு ஏதாவது தடை ஏற்பட்டதோ என்று கேட்கிறாள். ராமன் அதற்கு பதில் சொல்லுகிறான், ஆமாம் தடை ஏற்பட்டது என்று. அதை தடையாக எல்லாம் அவன் சொல்லவில்லை. இது நின்று போய்விட்டது அப்படியெல்லாம் எதிர்மறை வார்த்தைகளை எல்லாம் அவன் எதையுமே பிரயோகிக்கவில்லை. தன் தாயிடம் கூறுகிறான், என் தம்பி பரதன் நாடாழ்வான் என்று கூறுகிறான். நான் மகுடம் சூடவில்லை, பட்டாபிஷேக வைபவம் நின்றுவிட்டது, நிறுத்திவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லாமல் பரதன் முடிசூடுவான், பங்கமில் குணத்தெம்பி பரதனே துங்க மாமுடி சூடுகின்றான் என்றான். பரதன்தான் முடிசூடப் போகின்றான் என்ற பதிலை ராமன் சொல்லுகிறான். அங்கு பரதனை பற்றி சொல்லும்போது ராமனுடைய அந்த வாசகம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பங்கமில் குணத்து எம்பி பரதனே என்று ராமன் சொல்கிறான். எம்பி பரதன், என் தம்பியாகிய பரதன், பங்கமில் குணத்து எம்பி பரதன், எந்த குறையும் இல்லாத குணசீலன் அவன், குணங்களால் நிறைந்தவன் அவன், குறை என்பதே இல்லாதவன். அவன் ஆளப்போகிறான், என் தம்பி ஆளப்போகிறான் என்று அதை ஒரு பெருமிதமாக தன் தாயிடம் வெளிப்படுத்துகிறான் ராமன். இதை கேட்ட கோசலை என்ன செய்தாள்? உடனே கோபப்பட்டாளா? உடனே வருத்தத்திற்கு ஆளானாளா? எதுவும் அவளிடத்தில் இருந்து அந்த எதிர்மறை உணர்வு வரவே இல்லை. அவள் அதை இயல்பாக ஏற்றுக்கொள்கிறாள். நின்னினும் நல்லவன் அவன், பரதன் நிறை குணத்தன் நின்னினும் நல்லன். கோசலை சொல்லக்கூடிய சொற்றொடர் நிறை குணத்தவன் நின்னினும் நல்லன். அந்த பரதன் நிறை குணம் உடையவன், உன்னை விட நல்லவன், குறைவிலன் எந்த குறையும் இல்லாதவன், அரச பீடத்தில் ஏறுவதற்கான சகல லட்சணங்களும் பொருந்தியவன் அவன் அரச பீடம் ஏற தகுதியானவன் தான் என்று கோசலை சொல்லுகிறார். எந்த விதமான எதிர்கருத்தும் கூறவில்லை, ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறார். முறைமை அன்று மூத்தவன் இருக்க பின்னவன் அரச பீடம் ஏறுவது என்பது அரச மரபுக்கு முறை அல்ல. அந்த ஒன்றுதானே தவிர பரதன் நாடு ஆள தகுந்தவன் தான், உன்னை விட அவன் நல்லவன், நிறை குணத்தவன் என்று பரதனை போற்றி சொல்லுகிறார். தன் மகன் மகுடம் இழந்ததை பற்றி எந்த விதமான வருத்தமான வார்த்தையும் அவள் வாயிலிருந்து வெளிப்படவில்லை. இப்படியாக கோசலை சொன்னதை கேட்ட ராமன் மகிழ்ச்சி அடைகிறார். தன் தாயின் அந்த உன்னத குணத்தை மாற்றாள் மகனுக்கு அரசு உரிமை போகிறது என்பதை குறித்த எந்த வருத்தமும் இல்லாத அந்த பெருந்தன்மையை, தன் தாயினுடைய அந்த பெருந்தன்மையான அந்த குணத்தை நினைத்து ராமன் மனத்திற்குள் மகிழ்ச்சி அடைகிறான். முதலில் இதை சொன்னவன் இதற்காக தாய் என்ன சொல்லுகிறாள் என்று கேட்டு தாய் ஒரு பெருந்தன்மையான மனநிலையில் இருக்கிறாள் என்பதையும் உள்வாங்கி கொண்டவன் அடுத்துதான் தான் காடியாக போவதை சொல்லத் தொடங்குகிறான். அதுவும் உடனே சொல்லிவிடவில்லை. நான் காட்டுக்கு போகப் போகிறேன், காட்டுக்கு போக அரசர் உத்தரவிட்டு விட்டார் என்று உடனே சொல்லிவிடவில்லை. அதையும் நயமாக தெரிவிக்கிறான். எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை அரசர் உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை அரசர் செய்யும்படி உத்தரவிட்டிருக்கிறார் என்று, தான் காடு செல்வது தனக்கு அரசனால் கொடுக்கப்பட்ட நன்மையாக அவன் ஏற்றுக்கொண்டு அதை பேசுகிறான். எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்யும்படி தந்தை உத்தரவிட்டிருக்கிறார் என்று ராமன் சொல்லுகிறான். உடனே கோசலை கேட்கிறாள், என்ன பணி அது, என்ன உத்தரவு அது என்று கேட்கிறாள். அதன் பிறகுதான் ராமன் தான் 14 வருடம் காடு செல்ல வேண்டும் என்ற செய்தியை தாய்க்கு தெரிவிக்கிறான். மகுடம் மற்றொருவருக்கு மாறிவிட்டது என்பதை கேட்டபோது இயல்பாக இருந்த கோசலையால் மகன் வனம் புகப் போகிறான் என்பதை கேட்டுவிட்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் பொங்குகிறாள், புலம்புகிறாள், துடிக்கிறாள், துவளுகிறாள். அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள் பலர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் நல்ல மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய நன்மை தங்களை விட்டு போய்விட்டதென்றால், மற்றவர்களால் தட்டி பறிக்கப்பட்டது என்றால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். அதற்காக வருத்தப்பட மாட்டார்கள். யார் தட்டி பறித்தார்களோ அவர்களிடம் பொறாமையோ பகைமையோ கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி அந்த மற்றவர்கள் தங்களுக்கு தீங்கு இழைக்கும் போது, தங்களுக்கு அன்புக்குரியவர்கள் மீது கஷ்டத்தை சுமத்தும் போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. நன்மை அகலும் போது தாங்கிக் கொண்டவர்களால் கூட அன்புக்குரியவர்கள் மீது பிறரால் தீமை சுமத்தப்படும் போது தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நிலையில்தான் கோசலையும் அங்கு இருந்தாள் என்பதை கம்பர் காட்டுகிறார். மகுடம் போனதை பற்றி சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டவள் கோசலை. ஆனால் மகன் வனம் போகப் போகிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் பல விதங்களில் தன் வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படி அவள் வருத்தத்தை வெளிப்படுத்துகின்ற பாடல்களில் ஒன்றுதான் இந்த 144வது பாடல். அறம் எனக் கிளையோ எனும் ஆவினை திறவிடுத்தது என் தெய்வதங்காள் என்னும் பிற உரைப்பதென் கன்று பிரிந்துழி கரவை ஒப்ப கரைந்து கலங்கினாள். பலவிதமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒரு 4-5 பாடல்களில் அவளுடைய அந்த ஆற்றாமையை கம்பர் வெளிப்படுத்தியிருப்பார். இது கடைசி பாடல். வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்துவிட்டு கடைசியில் உச்சமான ஒரு பாடலில் ஒன்றை சொல்லி முற்று பெற வைப்பார். ஒரு நகரத்தை பற்றி வர்ணிக்கும் போது வர்ணித்து கொண்டே வருவார். கடைசியில் முடிக்கும் போது இனிமேல் என்ன சொல்வது, அந்த தேவலோக சொர்க்கமே பூமிக்கு இறங்கி வந்து விட்டது என்று சொல்லலாம் அந்த நகரத்தை பற்றி என்று சொல்லி அந்த வர்ணனையும் முற்று பெற வைப்பார். இனிமேல் வர்ணிக்க என்ன இருக்கிறது, அந்த சொர்க்கம்தான் இது என்று சொல்லலாம் என்று சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். இப்படி பல இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்றை பற்றி பலவிதமாக சொல்லிக்கொண்டே வருபவர் கடைசியில் உச்சபட்சமாக ஒன்றை சொல்லி நிறுத்தி விடுவார். அதே போல இங்கு கோசலை பலவிதமாக துன்புறுகிறாள் என்பதை 4-5 பாடல்களில் வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தவர் கடைசியாக பிற உரைப்பது என், இன்னும் அவளுடைய வருத்தத்தை எல்லாம் சொல்வதற்காக பிற வார்த்தைகளை நான் உரைப்பது எதற்காக, ஏன் தேவையில்லை, பிற உரைப்பது ஏன், நான் பிற உரை பிறவற்றை உரைப்பது ஏன் தேவையில்லை ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம் என்றால், கன்று பிரிந்துழி கரவை ஒப்ப கரைந்து கலங்கினாள். கன்று பிரிகின்ற நேரத்தில் பசு எப்படி அந்த கன்றுக்காக ஏங்கி கூக்குரல் இடுமோ, மனம் கரைந்து விம்முமோ, அப்படியாக மனம் கரைந்து கலங்கி விம்மினாள் அவள் என்று சொல்லி முடிக்கிறார் பாட்டை. பிற உரைப்பது ஏன், நான் பிறவற்றை இனிமேல் சொல்வது ஏன் தேவையில்லை, அவளுடைய கலக்கம் எப்படி இருந்தது என்றால், அவளுடைய அந்த துன்ப நிலை எப்படி இருந்தது என்றால், கன்றை பிரிந்த பசுவின் நிலையாக இருந்தது என்று சொல்லலாம். அதுதான் அவளுடைய நிலை. இதற்கு மேல் சொல்ல தேவையில்லை, நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளுடைய அந்த வருத்த நிலையை மேற்கொண்டு சொல்லாமல் அத்தோடு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார். அதன் பிறகு காட்சியை வேறு பக்கம் மாற்றுகிறார். இந்த பாடலில் இதற்கு முந்தைய 2 வரிகள் அந்த கோசலை பலவிதமாக துன்ப வார்த்தைகளை வெளிப்படுத்தினாள் அல்லவா. இதற்கு முந்திய 4-5 பாடல்களில் பலவிதமாக அவள் தன்னுடைய மன ஆற்றாமையை வெளிப்படுத்தி இருப்பாள். அதனுடைய தொடர்ச்சியாக வந்த வார்த்தைகள் தான் முதல் 2 அடிகளில் அமைந்திருக்கின்றன. அறம் எனக்கு இளையோ எனும், எனும் என்றால் எண்ணுவாள் என்று பொருள். இந்த செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினை முற்றது. ஏற்கனவே வரும் என்றதில் நான் சொன்னேன் அல்லவா, கவித்தனன் வரும். அதே போல இங்கு எனும் என்பது எண்ணுவாள் என்ற பொருளில் வருகிறது. அறம் எனக்கு இளையோ எனும், இந்த அறம் எனக்கு இளையோ என்பதற்கு பொருத்தமான பொருள் பலவிதமாக எடுத்துக்கொள்ளலாம். அறம் எனக்கு இளையோ என்றால் தசரதன் அறத்தின்படி நிற்கக்கூடியவன், அறத்தின்படி நிற்பதனால்தான் கொடுத்த வாக்கை காக்க வேண்டும் என்ற அந்த அறத்தை காப்பதற்காக ராமனை காடு செல்ல உத்தரவிட்டிருக்கிறான். அப்படி கைகேகிக்கு அறத்தின்பால் நின்ற அரசன் என்பால் அறத்தின்பால் இல்லையே, என் மகன் பா என் மகன் விஷயத்தில் எனக்கு அவன் அறத்தின்பால் இல்லையே, எனவே என் விஷயத்தில் அவன் அறத்தை கடைபிடிக்கவில்லையே, என் விஷயத்தில் அவனுக்கு அறம் என்ற உணர்வு இல்லையோ அந்த தசரதனுக்கு என்று சொல்வாள் என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அறம் எனக்கு இளையோ என்ற ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றால், அறம் எனக்கு இளையோ, அறக்கடவுள் நல்லவர்களை எப்போதும் காப்பாற்றி கொண்டே இருக்கக்கூடியது. அறக்கடவுளினுடைய இயல்பு அதுதான், தர்ம தேவதையினுடைய இயல்பு அதுதான். அந்த அறத்தின் துணை அறக்கடவுளினுடைய காப்பு எனக்கு இல்லையோ, அது இல்லாமல் போக போய்தான் அறத்திற்கு மாறான ஒன்று நடந்து என் மகன் காடு செல்லும்படி ஆகிவிட்டது. என் மகன் காடு செல்லும் போது அந்த பெரும் துன்பத்திற்கு நான் ஆளாகக்கூடிய நிலைக்கு நான் உள்ளாகி இருக்கிறேன் என்று சொல்வதாக ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அறம் எனக்கு இல்லையோ, அறக்கடவுளின் துணை எனக்கு இல்லையோ என்று ஒரு பொருள். அடுத்து இன்னொரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அறம் எனக்கு இல்லையோ, அறம் என்னிடத்து இல்லையோ, நான் இந்த நிலைக்கு ஆளானதுக்கு காரணம் என்ன? நான் ஏதோ பாவம் செய்து விட்டேனோ, அதுதான் காரணமோ? என்னிடத்து அறப்பயன் இல்லையோ, அதனால்தான் எனக்கு இந்த நிலை வந்து சேர்ந்திருக்கிறதோ? மகனை தந்தை காடு அனுப்ப அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைக்கு என்னை காலம் கொண்டு வந்து இருப்பதற்கான காரணம் என்னிடத்து அறம் இல்லாதது தான் காரணமோ? நான் அறம் செய்யாதவளாக இருந்ததனால்தான் எனக்கு இந்த துன்பகரமான நிலை வந்திருக்கிறதோ என்று சொல்வதாக ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக போகிற போக்கில் அவள் புலம்புவதாக ஒரு வாக்கியத்தை கம்பர் பிரயோகிக்கிறார், அறம் எனக்கு இளையோ என்று. அதற்குள் இவ்வளவு பொருள் எடுக்கும் விதமாக அந்த சொற்றொடர் அமைந்திருக்கிறது. அறம் எனக்கு இளையோ எனும் என்று சொல்லுவாள். அடுத்து, ஆவின் ஐந்து இற விடுத்தது என் தெய்வதங்காள் எனும். அடுத்து தெய்வங்களை நோக்கி பேசுகிறாள். இந்த புலம்புபவர்கள் துன்பத்தின் உச்சத்தில் இருக்கும்போது தெய்வத்தை கூப்பிட்டு புலம்புவார்கள். தெய்வமே, உனக்கு கண் இல்லையோ? இதை நீ கேட்க மாட்டாயா? இதை நீ பார்க்க மாட்டாயா என்றெல்லாம் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். கிராமங்களில் அந்த ஏழை மக்கள் தாய்மார்கள் இப்படியெல்லாம் புலம்புவதை நேரடியாக கூட நாம் பார்த்திருப்போம். தெய்வங்களை நோக்கி வேண்டி அவர்கள் புலம்புவார்கள். அப்படி இங்கு கோசலையும் புலம்புகிறாள். தெய்வதங்காள், தெய்வதங்காள் என்றால் தெய்வங்களே என்று அர்த்தம். தெய்வம் என்ற வார்த்தையினுடைய இன்னொரு வடிவம் தெய்வதம் என்பது. இந்த தெய்வதம் என்ற வார்த்தை பாரதி கூட பயன்படுத்தி இருக்கிறார். தெய்வம் என்ற பொருள் நாம் குயில் பாட்டில் கூட பார்த்தோம். அந்த குயிலை நோக்கி குரங்கு சொல்வது போல வரக்கூடிய அந்த இடத்தில், ஆசை குயிலே அரும்பொருளே தெய்வதமே, பேச முடியா பெருங்காதல் கொண்டு விட்டேன் என்று பாரதி பாடியிருப்பார். அங்கு தெய்வதமே என்ற வார்த்தையை பாரதி கையாண்டு இருக்கிறார். தெய்வதமே என்றால் தெய்வமே என்றுதான் அர்த்தம். அதே போல இங்கு தெய்வதம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அது விழியாக மாறும்போது தெய்வதங்காள் என்று வருகிறது. தெய்வதங்கள் என்பது பல தெய்வங்கள் என்று அர்த்தம். அந்த பன்மை சொல்லில் உள்ள அந்த கள் கள் கள் என்ற விகுதியே ஈற்றயல் நெடிலாக மாறும்போது விழிச்சொற்றொடராக மாறிவிடும். வேந்தர், வேந்தர்கள், வேந்தர்கள் அந்த வேந்தர்கள் என்பதில் அந்த கள் என்பது காலாக மாறிவிட்டால் வேந்தர்கள் என்று சொல்லும்போது வேந்தர்களே என்று கூப்பிடுவதாக அர்த்தம். மக்கள் என்பதை மக்கள் என்று சொல்லும்போது மக்களே என்று அர்த்தம். மக்களை நோக்கி விழித்து பேசுவதாக அர்த்தம். இது தமிழினுடைய ஒரு மரபு. அந்த கள் விகுதி கால் ஆக மாறும்போது விழிச்சொற்றொடராக உருமாறிவிடும். அதை போல இங்கு தெய்வதங்கள் என்பது தெய்வதங்கால் என்று விழிச்சொற்றொடராக வருகிறது. தெய்வதங்கால் ஆவி நைந்து இற விடுத்தது என்னை உயிர் கெட்டு அழிந்து விடும்படி கைவிட்டது ஏன்? ஆவி என்றால் உயிர், நைந்து என்றால் அது நலிவடைதல். நைந்து என்பது ஒன்று நலிவடைதலை குறிக்கும், அப்படியே அதனுடைய அது பலவீனம் அடைதலை குறிக்கும். நைந்து கயிறு நைந்து போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. நைதல் என்றால் அதனுடைய இயல்பு நிலை மாறி அது பலவீனம் அடைந்து அது கெட்டு போய்விட்டது என்பதை குறிப்பது நைதல் என்பது. நைதல் அது நைதல் என்பது வருந்துதல் என்ற பொருளெல்லாம் வரும், அது இடத்திற்கு தகுந்தபடி வரும். இங்கு நைந்து என்பது பலவீனப்பட்டு, ஆவி பலவீனப்பட்டு, என்னுடைய ஆவி என்னுடைய உயிர் பலவீனப்பட்டு இற விடுத்தது என், அழிந்து போகும்படி விடுத்தது என். இற என்பது இருதல் என்பதில் இருந்து வருகிறது. இருதல் என்றால் முறிதல், கெட்டுப்போதல், அழிதல் என்ற பொருளில் வருவது இருதல். அந்த இருதலில் இருந்து வரக்கூடிய வினையச்சம்தான் இற. பீலி பெய் சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்ற குரலில் இந்த இறும் என்ற வார்த்தை வருகிறது. இந்த இருதல் என்றால் முறிதல். பீலி பெய் சாகாடும் அச்சு இறும், அச்சு முறிந்து விடும் என்பதை அச்சு இறும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இருதல் என்பதை முறிதல் என்ற பொருளில் திருவள்ளுவர் கையாண்டு இருக்கிறார் அந்த இடத்தில். இங்கு ஆவி நைந்து இற விடுத்தது என்னுடைய உயிர் பலவீனப்பட்டு முறிந்து போகும்படி விடுத்தது ஏன்? உயிரே முறிந்து போகும்படி. உயிர் முறிந்து போதல் என்றால் உயிர் அழிந்து போதல் என்ற பொருள். என்னுடைய ஆவி பலவீனப்பட்டு அழிந்து போகும்படி என்னை விடுத்தது ஏன் தெய்வங்களே என்று சொல்லுவாள். இவ்வாறாக பலபட சொல்லுவாள் அவள். பிற உரைப்பது ஏன்? இன்னும் பிற அவள் இவ்வாறெல்லாம் சொன்னதாள் என்று உரைப்பது ஏன்? தேவையில்லை. ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அவள் நிலை எப்படிப்பட்டது என்றால், கன்றை பிரிகின்ற அந்த நேரத்தில் பசு எவ்வாறு கலங்குமோ அவ்வாறு அவள் கரைந்து கலங்கினாள். கறவை ஒப்ப கரைந்து கலங்கினாள். கறவை என்றால் பசு. பால் கறக்கப்படுவதனால் அதற்கு கறவை என்ற பெயர் வந்திருக்கிறது. பசுவை குறிப்பதற்கு கறவை என்ற சொல் வந்திருக்கிறது. கன்று பிரிந்த ஒளி, ஒளி என்றால் அந்த நேரத்தில், பிரிந்த நேரத்தில். ஒளி என்பது இடத்தையும் குறிக்க வரும், நேரத்தையும் குறிக்க வரும். இடத்தை குறிக்கும் விதமாக திருக்குறளில் பல இடத்தில் வந்திருக்கிறது அந்த ஒளி என்ற சொல். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஒளி. அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீ ஒளி உயித்துவிடும். இழுக்கல் உடை ஒளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் என்றெல்லாம் ஒளி என்ற சொல் இடம் என்ற பொருளில் திருக்குறளில் பல இடங்களில் வந்திருக்கிறது. இங்கு நேரம், அந்த நேரத்தில், அந்த கன்றை பிரிந்த அந்த நேரத்தில், கன்று பிரிந்த ஒளி, பிரிந்த ஒளி என்பது சேர்ந்து பிரிந்தொளி என்று வந்திருக்கிறது. பிரிந்த ஒளி, பிரிந்த இடத்தில், பிரிந்த அந்த நேரத்தில் கறவை ஒப்ப கரைந்து கலங்கினான். கறவை ஒப்ப, ஒரு கறவை பசு எவ்வாறெல்லாம் துடிக்குமோ அதற்கு ஒப்ப, அதை போல கரைந்து கலங்கினாள். மனம் கரைந்து, மனம் உருகி ஆற்றாமையால் கலங்கினாள் கை கோசலை என்று சொல்லுகிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மிக அருமையான விளக்கம் ஐயா. ஒரு நான்கு வரியில் கம்பர் இத்தனை இத்தனை பொருட்களை புதைத்து இருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இல்லை. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா, ஆஹா கன்று பிரிந்து கரவை ஒப்ப கரைந்து கலங்கினால், கன்று பிரியும் போது அதாவது கன்று இடும் போது அந்த மாதிரி எடுத்துக்கணுமா ஐயா? ஏன்னா கன்று இடும் ஆஹா போது வலிக்கும் அப்ப வந்து, ஆனா கன்று பிறந்ததுக்கு அப்புறம் இது அது அல்ல. இது கன்றை பிரிந்து ஒழி, கன்றை பிரியும் போது, அதாவது பிரியும் போது பிரிதல், நீங்கள் பிறத்தல் என்ற பொருளில் அதை எடுக்கிறீர்கள். அது வேற. கன்று பிறக்கும் போது அது வேதனை சரி இருந்தாலும் மகிழ்ச்சி அடையத்தான் செய்யும். இது கன்றை ஆமாங்க. பிரியும் போது, பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பால் குடி மாறாத அந்த கன்றை பசுவிடமிருந்து பிரித்து எடுத்து செல்லும் போது அந்த பசு கலங்கி அலறும். பசுவுக்கு கன்றின் மீது அதான் அலாதி தாய்ப்பாசம் உண்டு. அது கன்றை பிரிக்கும் போது அது ஒரு கூக்குரல் இடும். அந்த கூக்குரலை கேட்டால் கல் நெஞ்சும் கரைந்து விடும். அதை போன்ற ஒரு கூக்குரல் அதனிடம் இருந்து வரும். பொதுவாக எல்லா விலங்கினங்களும் அந்த குட்டிகள் அல்லது பறவைகளில் அந்த குஞ்சுகள் இளமையாக இருக்கும்போது மிக்க தாய்ப்பாசம் உடையவையாகத்தான் இருக்கும். இதை நாம் கிராமங்களில் நடைமுறையில் பார்க்கலாம். கோழியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த குஞ்சு பருவத்தில் அந்த குஞ்சுகளை அந்த கோழி அவ்வளவு தாய்ப்பாசத்துடன் அரவணைக்கும். ஏதாவது பருந்து வானத்தில் வட்டம் இடுகிறது என்று தெரிந்தால் பறக்காத கோழியும் பறந்து போய் அந்த பருந்தை அடிக்கும். அதையெல்லாம் கிராமங்களில் நீங்கள் கண்கூடாக காணலாம். அந்த அளவில் தன் குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கண்ணும் கருத்தும் அந்த கோழிக்கு உண்டு. அதுவே வளர்ந்த பிறகு ரெண்டு சண்டை போட்டுக்கொள்ளும், அது வேறு. ஆனால் அந்த குஞ்சு நிலையில் அந்த தாய்ப்பாசம் என்பதை நாம் பறவைகளிடத்தும் பார்க்கிறோம், விலங்குகளிடத்தும் பார்க்கிறோம். விலங்குகளில் குறிப்பாக பசுவிற்கு அந்த பாச நிலை மிக அதிகம். தாய் பசுவிடம் இருந்து கன்றை பிரித்து எடுத்துக்கொண்டு போனால் அது அவ்வளவு கதறும். அந்த கதறல் ஒலியை கேட்டால் நம் நெஞ்சு ஈரல் குலை அறுந்து போகும் விதமாக நம் நெஞ்சு பதைக்கும். அந்த அளவு அதனிடம் இருந்து அந்த கதறல் ஒலி வரும். அதனால் அந்த ஓமானத்தை கம்பர் கையாண்டு இருக்கிறார். ஓ சரிங்க. ஐயா இதுல வந்து இன்னொரு சிறப்பு வந்து அந்த மகன் அம்மா அப்படின்றதுக்கும் கன்று, ஆமாம், அதற்காகத்தான் அதை பொருத்தமாக அது ரொம்ப பயன்படுத்துகிறோம். சிறப்பா இருக்கு. ஆமாம், அதுக்காகத்தான். பசுவை நான் பார்த்துருக்கேன் ஐயா. அதை வந்து அது இவன் அதை கன்றுக்குட்டியை பிரிக்கிற போது கூட அது பார்வையில இருக்கா மாதிரி தான் கட்டுவாங்க. அதை அப்பயும் அது பிரிவு தரம்னா அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கு அப்படின்னாவது அதுக்கு தெரியும், அது பக்கத்துல கன்று அப்படி. ஆமாம், அது அதனால தான் பக்கத்தில் வைக்கிறாங்க. அதை கண் பார்வையிலிருந்து நீக்கி விட்டால் அது எவ்வாறு துடிக்கும்? இப்போ நீங்க போகிறான் புரியுது. ராமன். ஆமா, இந்த சூழ்நிலையில ஐயா ஆமாம், இன்னொன்னு வந்து நீ இந்த பிலிபை சாகாடும் அந்த குரலுக்கு வந்து சுருக்கமா ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? பீலிபெய் சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அது பீலி என்பது மயிலிறகை குறிக்கக்கூடிய வார்த்தை. மயிலிறகு மிக மென்மையானது. மென்மையான அந்த மயில் இறகாக இருந்த போதிலும் கூட அதை மிக அதிகமாக ஏற்றிவிட்டால் ஒரு வண்டியினுடைய அச்சாணி முறிந்துவிடும் என்று அந்த ஓமானத்தை மட்டுமே சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அதனால் சொல்லக்கூடிய பொருள் என்ன என்பதை அவர் சொல்லவில்லை. அந்த பொருள் நாம் இதற்கு இந்த குறளை நாம் எதற்கு வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக எடுத்துக்கொள்ளும் போது இதற்கு எந்த அர்த்தம் வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது எந்த அதிகாரத்தில் வந்திருக்கிறதோ அந்த அதிகாரத்திற்கு ஏற்ற பொருள் தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போது அந்த சால மிகுத்து பெயின் எந்த அதிகாரத்தில் வருகிறது, ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? அது அதாவது இதற்கு பொதுவான பொருள் மிக இது இதுல வருது என்று நினைக்கிறேன். பகைமை என்ற அதிகாரத்தில் கொஞ்சம் இருங்க, அது என்ற அதிகாரம், எந்த அதிகாரத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. வழியறிதல் என்ற அதிகாரத்தில் வருது அந்த குறள், வழியறிதல் அப்படி என்றால் அந்த அறிதல் அதிகாரத்துக்கு ஏற்பதுதான் நாம் அதற்கு பொருள் எடுக்க வேண்டும். பொதுவாக நாம் பொருள் எடுத்துக்கொண்டால் என்ன பொருள் எடுக்கலாம், மயில் இறகு மிக மென்மையாக இருந்தாலும் அதையே அதிகமாக எடுத்துவிட்டால் அந்த வண்டியின் அச்சையே முறிந்துவிடும். இதை எந்த அதிகாரத்தோடும் சம்பந்தப்படுத்தாமல் இந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த கருத்தை வைத்து நாம் பலவித பல பல வாழ்க்கை நிகழ்ச்சிகளுக்கு பொருத்தி கொள்ளலாம். சின்ன விஷயங்கள் கூட பல சேரும் போது நமக்கு துன்பமாக வந்துவிடும். சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு துன்பங்கள் வந்து சேர்ந்துவிடும். சிறுதுளி பெரும் வெள்ளம் என்பது போல சின்ன சின்ன விஷயங்களை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டால் கூட அவையெல்லாம் சேர்ந்து நம்மை அழுத்தி விடும், நமக்கு கெடுதலாகிவிடும் என்ற பொருளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் பெரும்பாலும் இந்த உவமையை கேட்டவுடன் நமக்கு பொருள் தோன்றும். ஆனால் இது வழியறிதல் என்ற அதிகாரத்தில் இருப்பதனால் ஒரு அரசன் படையெடுக்கும் முன்பு பகை அரசர்களுடைய வலிமையெல்லாம் அறிந்து கொண்ட பிறகுதான் படையெடுக்க வேண்டும். சிற்றரசர்களாக இருக்கிறார்கள், இவர்களை நாம் நசுக்கி விடலாம், வெகு எளிதாக வென்று அந்த நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று கருதி படையெடுத்து விடக்கூடாது. அந்த சிற்றரசர்களே பலர் ஒன்று கூடி எதிர்த்து விடுவார்களே ஆனால் இந்த பேரரசன் தோற்று போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த பேரரசன் அளவிற்கு அந்த சிற்றரசர்கள் வலிமையற்றவர்கள்தான், அந்த அளவிற்கு படைபலம் இல்லாதவர்கள்தான். ஆனால் அந்த சிற்றரசர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக திரண்டு இந்த பேரரசனை எதிர்ப்பார்களே ஆனால் அது சின்ன பீலிகள் மயில் இறகுகள் பெருங்கூட்டமாக சேர்ந்து வண்டியில் ஏற்றப்படும் போது வண்டியின் அச்சு முறிவதற்கு சமானமாக இந்த பேரரசனையே முறித்துவிடும், பேரரசனையே அழித்துவிடும் என்ற செய்தியைத்தான் வள்ளுவர் அந்த இடத்தில் சொல்லுகிறார். வள்ளுவர் சொல்ல வந்த செய்தி அதுதான், அந்த அதிகாரத்தில் இருப்பதனால். ஆனால் அந்த குறளை நாம் இடத்திற்கு தகுந்த விதமாக அந்த குறளில் சொல்லக்கூடிய அந்த ஓமானத்தை எங்கு வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. ஐயா, நேரம் முடிந்து விட்டது ஐயா. அதற்குள்ள முடிந்து விட்டதா? சரி, ஆமா, அனைவரும் ஒரு முறை படித்துட்டு சரி, அடுத்த வாரம் தொடரலாமா? தொடரும். நான் படிக்கும். படிங்க. அந்த பீலிபெய் சாகாடு சாகாடு சாகாடு என்ற வார்த்தை வண்டியை குறிக்கிறது. அது ஒரு அரிய சொல், பீலிபெய் சாகாடும். சாகாடு என்றால் வண்டி என்று அர்த்தம். மயில் இறகுகள் ஏற்றப்பட்ட வண்டி கூட அச்சு முறிந்துவிடும். அது எப்படி மயில் இறகு ஏற்றப்பட்ட வண்டி அச்சு முறியும் என்றால் அந்த மயில் இறகு மென்மையானது அது எப்படி அச்சு முறியும் என்று கேட்டால் அதையே அதிகமாக ஏற்றினால் முறிந்துவிடும். அதே போல சிற்றரசர்களாக இருப்பவர்கள் அதிகமாக ஒன்று இணைந்து இந்த பேரரசனை வந்து எதிர்ப்பார்களே ஆனால் இவன் அழிந்து போய்விடுவான். எனவே பேரரசனாக இருக்கக்கூடியவன் சிற்றரசர்களை சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது, அவர்கள் ஒன்றிணைந்து வரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கிறார் வள்ளுவர் அந்த இடத்தில். அது ஒரு அருமையான ஓமானம். அது ஓமானத்தை மட்டும் சொல்லிவிட்டு கருத்தை சொல்லாமல் விட்டு விடுகிறார். அது அதற்கு ஒரு அணி பெயர் சொல்லப்படுகிறது, பிரிது மொழிதல் அணி. ஒரு கருத்தை சொல்லாமல் அந்த கருத்திற்கான ஓமானத்தை மட்டுமே சொல்லிவிட்டு விட்டு விடுவது. அந்த கருத்தை நாம் யூகித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அது பிரிது மொழிதல் அணி. இது ஆங்காங்கே இலக்கியங்களில் பயின்று வரும். திருக்குறளில் அது பல இடங்களில் வந்திருக்கிறது. இன்னும் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்து ஊக்கின் உயிருக்கு இறுதியாகிவிடும் என்ற ஒரு குறள், அதிலும் ஓமானம் மட்டும்தான் இருக்கிறது. நிறைய இடங்களில் அவ்வாறு வள்ளுவர் சொல்லுவார். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தலின் இது என்றெல்லாம் ஓமானத்தை சொல்லிவிட்டு விட்டு விடுவார். அதற்கு என்ன பொருள் என்பதை அந்த எந்த அதிகாரத்தில் அந்த குறள் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த அதிகாரத்திற்கு ஏற்ப நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தில் இல்லாமல் பொதுவாக அந்த குறளை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நாம் எங்கு வேண்டுமென்றாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் திருக்குறளுக்கு உரையாக சொல்லும் போது அதை அந்த அதிகாரத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் சொல்ல வேண்டும். ஐயா, அந்த சாக்காடு என்ற வார்த்தை வேற எங்கேயாவது வந்திருக்கா ஐயா? சாக்காடு வேற, சாகாடு வேற. இங்கு சாகாடு என்று தான் திருக்குறளில் வருகிறது. இடையில் அந்த ஒற்று வரவில்லை, சாக்காடு என்று வரவில்லை. சாகாடு என்றால் வண்டி, சாக்காடு என்றால் செத்துப்போதல், இறப்பு. சாக்காடு நோய்க்காடு, சாக்காடு என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது சாவு என்பதற்கான இன்னொரு வடிவம். சாவு என்பதை சாக்காடு என்றும் சொல்லுவார்கள். சாக்காடு வேற, சாகாடு வேறு. சாகாடு என்ற சொல் வண்டி என்ற பொருளில் இலக்கியங்களில், பழைய இலக்கியங்களில் எல்லாம் வந்திருக்கிறது, சங்க இலக்கியங்களில் எல்லாம் வந்திருக்கிறது. சரி, நன்றி. பிரகாஷ் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக மலைக்குன்றம் அணையான் மௌலி கவித்தனன் வரும் என்றென்று தலைக்கின்ற உள்ளத்தன்னால் முன் ஒரு தமியன் சென்றான். நல்ல. அடுத்தது வேற படிக்கணும், நான் படிச்சிருக்கேன். படிக்கிறேன். அறம் எனக்கு இலையோ எனும் ஆவி நைந்து இறைவிடுத்து ஏன் தெய்வதங்கால் எனும் பிற உரைப்பது ஏன் கன்று பிரிந்துழி பிரிந்துழி கரவை ஒப்ப கரைந்து கலங்கினாள். நான் படிக்கிறேன். குழைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண்கொடையும் இன்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக மழைக்குன்றம் அணையான் மௌலி கவித்தனன் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ள தன்னால் முன் தமையன் சென்றான். ஒரு தமையன் சென்றான். அறம் எனக் கிளையோ எனும் மாவின ஆவினைந்து இரவிடுத்தது இரவிடுத்தது என் தெய்வதங்கால் எனும் பிற உரைப்பது என் உரைப்பதென் கன்று பிரிந்துழி கரவை ஒப்ப கரைத்து கலங்கினாள். இது சரியான எப்படி இதில் படிக்க முடியாது? அது வந்து கலிவிருத்தம். அறம் என கிளையோ எனும் ஆவினை திறவிடுத்ததென் தெய்வதங்கால் எனும் பிற உரைப்பதென் கன்று பிரிந்துழி கரவை ஒப்ப கரைந்து கலங்கினாள். நன்றி. மேலே உள்ளது அருசீர் ஆசிரியர் விருத்தம். அது ஏற்கனவே நாம் பல இடங்களில் பார்த்த விருத்த அமைப்பு தான். கமலா, நீங்க படிக்கிறீங்களா? 143 தானே? ஆமா. குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்மம் பின் இரவு இறங்கி ஏக மழைக்குன்றம் அணையான் மௌலி கவித்தனன் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்து அந்நாள் முன் ஒரு தமியன் சென்றான். நல்லது. சும்பு நீங்களே படிச்சு முடிச்சிருக்கீங்க. சரி. அறம் எனக் கிளையோ எனும் ஆவினைந்து இரவி எடுத்ததேன் தெய்வதன் ஆவினைந்து இரவி எடுத்ததேன் இற விடுத்தது ஏன் இற விடுத்ததேன் இரவி அது அது அது அது அப்படிதான் இருக்கு, அது அப்படிதான் பிரிக்கப்படும். ஆனால் அதை நம்ம அர்த்தத்திற்காக பார்க்கும்போது இற விடுத்தது என், சரி. ஆனால் ஓசைப்படி படிக்கும்போது இரவி இடுத்தது என், அப்படி தான் பிரித்து தான் வரும் ஓசைப்படி படிக்கும்போது. படிங்க படிங்க. சரி. அறமெனக் கிளையோ எனும் ஆவினைந்து இரவிடுத்தது என் தெய்வதங்காள் எனும் பிற உரைப்பது என் கன்று பிரிந்துழிக் கறவை ஒப்பக் கரைந்து கலங்கினாள். சரி, நல்லா. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி மிக்க ஐயா, மகிழ்ச்சி. நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம்